ஒரு செஞ்சிலி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் ஒற்றும் கேட்கட்டும். மேலே மேடையிடு, புது சச்சரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் மற்றும் கேட்கட்டும். வாஜ்பாய் வரட்டும் பாட்டு எழுத, பில் கிளின்டனை கூப்பிடு இசையமைக்க, வந்த சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும். கலந்து பாடுங்கள், மேடையிடு, புது சச்சரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் மற்றும் தனியாய் பிறந்தவள் உனக்கு, அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் தன்னன் தனியாய் பிறந்தவள் உனக்கு, கதலியானாலும் காற்றை மழையில் நீ நனைந்திருக்க, ஒற்றை குடையில் ஓரழகியும் குடைக்குள் அழைத்தால் நீயும் லக்கிதான். அப்பா தந்த ரூபாயில் ஒரு நூறை போல ஐநூறு, அப்பாய் வந்தால் நீயும் லக்கிதான். நின்று போன லிப்டுக்குள் நீங்கள் கூட்டம் கூன்று, அது ஒன்றாய் நின்றால் லக்கோ மேலே மேடையிடு, புது சச்சரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் மற்றும் கேட்கட்டும். வரட்டும் பாட்டு எழுத, பில் கிளின்டனை கூப்பிடு இசையமைக்க, வந்து சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும். Don't break my heart, don't break my heart. No, no. Don't break my heart, don't break my heart. நித்தம் நித்தம் ஞாயிறடாயினி, திங்கட்கிழமை இன்டர்நெட்டு சீசனடா, அதில் காதல் சொல்வது ஃபேஷனடா, நீ மூடி மறைத்தால் ரேஷன் இல்லையடா. நீ தாடி வளர்த்து தெரியாதே, நீ ஒன்றை விட்டால் ஒன்னார் உள்ளதடா. ஆஸ்கர் நோபல் பரிசை போல் அகிலக்காத ஜோடிக்கு பரிசை ஐநா அறிவிக்க வேண்டுமடா. மேலே மேடையிடு, புது சச்சரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் மாற்றும் கேட்கிற, சுற்றும் உலகம் மாற்றும் கேட்கிற. வாஜ்பாய் வரட்டும் பாட்டு எழுத, பில் கிளின்டனை கூப்பிடு இசையமைக்க, வந்து சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும். சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும். பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்டு